கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இஸ்லாம் என்பதனுடைய பொருளே அமைதி என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு பெயர் வைத்திருக்கின்றான். இஸ்லாம் என்ற வார்த்தையே சலாம், சலாமத் என்ற மூலச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. சலாம் அல்லது சலாமத் என்ற மூலச்சொல்லுக்கு அடிப்படை அர்த்தமே மன அமைதி, மன நிம்மதி என்பதுதான் பொருளாகும். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கமே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அவர்களும் மன அமைதி பெற வேண்டும், அவர்கள் மூலமாக மற்றவர்களும் மன அமைதி பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்ததே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அமைதியோடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையின் தத்துவங்களையும் வாழ்க்கையின் ருசியையும் அவர்கள் அனுபவித்து வாழ வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு அமைதி என்ற பொருள்பட இஸ்லாம் என்று பெயர் வைத்து இதை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களும் அமைதியாக இருக்க வேண்டும், அவர்கள் மூலமாக மற்றவர்களும் மன அமைதி நிம்மதி பெற வேண்டும் என்ற அடிப்படை கருத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்பதை வாழ்வியல் நெறியாக மனிதனுடைய மன அமைதிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றான். பொதுவாக அமைதி என்பது மனிதனுக்கு இரண்டு விதத்தில் ஏற்படும். ஒன்று, அவனுடைய வீட்டுக்குள் மன அமைதி ஏற்படும், மேலும் அவனுடைய வீட்டிற்கு வெளியே மன அமைதி என்பது ஏற்பட வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மன அமைதி எப்படி பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உரிமைகள் கடமைகள், தாய் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கடமைகள் உரிமைகள், உலக வீட்டிலே அமைதியாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், என்னென்ன காரண காரியங்களை செய்ய வேண்டும் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றான். வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் அவனுடைய மன அமைதி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவனுடைய அண்டை வீட்டிலிருந்தே அவனுடைய அமைதி ஆரம்பிக்க வேண்டும். அவனுடைய மகிழ்ச்சி என்பது அவனுடைய அண்டை வீட்டு நெய்பரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதனால்தான் உலகத்திலே எந்த மதமும், எந்த மார்க்கமும், எந்த இசமும், எந்த சமயமும், எந்த கொள்கைகளும் சொல்லித்தராத ஒரு அற்புதமான உன்னதமான கொள்கையை இஸ்லாம் சொல்லி தந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அண்டை வீட்டாருடன் கொள்ள வேண்டிய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அண்டை வீட்டாருக்கு, ஒரு நெய்பருக்கு, ஒருவர் மற்றவருக்கு உள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை எப்படி பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றப்படவில்லை என்றால் உலகத்தில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை, மன அமைதி என்பது வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டால் அவனுக்கு முதன் முதலாக மன அமைதியை தருபவர் அவனுடைய நெய்பராக அண்டை வீட்டாராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக விளக்கும் விதத்தில் தான் உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு அண்டை வீட்டாருடைய கடமைகளையும் உரிமைகளையும் இந்த தீனுல் இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் ஹதீஸில் வருகின்றது, ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கும் சொன்னார்கள், திடீரென்று லா யுமினு வல்லாஹி, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வை சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது, அல்லாஹ்வை சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது, அல்லாஹ்வை சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது என்று மூன்று முறை சொன்னார்கள் சஹாபாக்கள். மன் யா ரசூலல்லாஹ், யா ரசூல், யார் அவன், அல்லாஹ்வை சத்தியம் விட்டு அவன் மூமினாகவே ஆக முடியாது என்று சொன்னீர்களே, யாரை குறிப்பிட்டீர்கள் என்று கேட்டபொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அல்லதி லா யுமினு ஜாருஹு அம்பவாயிஹி, யாருடைய தீங்குகளை விட்டு அவனுடைய அண்டை வீட்டாருக்கு நிம்மதி பெற கிடைக்கவில்லையோ அவன் எவ்வளவு பெரிய தக்வாதாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜுப்பா போட்டாலும், எவ்வளவு பெரிய தலப்பா கட்டினாலும், எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும், எத்தனை முறை ஹஜ்ஜு உம்ரா சென்றாலும் அவனுடைய அண்டை வீட்டாருக்கு இவன் மூலமாக நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் அவன் மூமினாக ஆகவே முடியாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சத்தியம் விட்டு சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய மன அமைதி என்பது, மன மகிழ்ச்சி என்பது இவன் மூலமா, இவர் மூமினாக இருந்தால் இவன் மன அமைதி கொடுக்க வேண்டும். யார், தன்னை அண்டை வீட்டார் யாரா இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார் முஸ்லிமானவரா முஸ்லீம் அல்லாதவரா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை, அண்டை வீட்டார் யாரா இருந்தாலும் அவருக்கு நீங்கள் மன அமைதியை கொடுங்கள். இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், பெரும் பாவங்களிலே மோசமான கொடூரமான பாவம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே விபச்சாரம் என்பது மிகப்பெரிய பாவம், அதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். எந்த அளவுக்கு இஸ்லாம் கொடுத்ததை போன்ற விபச்சாரத்திற்கு வன்மையான தண்டனையை எந்த மதத்திலும் கிடையாது. அவ்வளவு கொடூரமான பாவம் என்று விபச்சாரத்தை சொல்லிவிட்டு அதிலும் கொடூரமான விபச்சாரம் எது என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிறானோ அதுதான் மிகப்பெரும் கொடூரமான பாவம் என்று சொன்னார்கள். ஏன் மற்றவர்கள் விபச்சாரம் செய்து விபச்சாரம் அண்டை வீட்டாருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது நம்பிக்கை துரோகம். அது நம்பிக்கை துரோகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள் அண்டை வீட்டாருக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கின்றன என்று. அதே போல சொன்னார்கள் இஸ்லாத்தில உலகத்தில் எந்த மதத்திலும் பார்க்க முடியாதுங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? ஒருவன் தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய நிலத்தையோ விற்க விரும்பினால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் ஜாரு அஹக்கு பி சுஃபாதி ஜாரிஹி, ஒரு அண்டை வீட்டான் அவன் தான் அண்டை வீட்டினுடைய உரிமைக்கு முதல் உரிமையாளன், வீட்டை பெறுவதற்கோ நிலத்தை வாங்குவதற்கோ முதல் உரிமைதாரன். எந்த திருபிகி ஒயின் காண காயுவன், அந்த அண்டை வீட்டுக்காரன் எங்க போனானே தெரியல, வீடு பூட்டி கிடக்குது, நிலத்தை விட்டு எங்க போனான்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவன் வரும் வரை காத்திருக்க வேண்டும், அவன் திரும்பி வரும் வரை காத்திருக்க வேண்டும். எதற்காக சொல்ல சோதரே, ஒரு அண்டை வீடா என்பதில் ஒரு அண்டை அயல் வீடா என்பது எவ்வளவு முக்கியமான உரிமை உள்ளது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனென்றால் அண்டை வீடுகளுக்கு மத்தியிலே மன மொஹப்பத் அன்பு நிம்மதி மகிழ்ச்சி அமைதி இருந்தால்தான் அண்டை தெருக்களுக்கு மத்தியிலே அமைதி ஏற்படும். அண்டை தெருக்களுக்கு மத்தியில் அமைதி இருந்தால்தான் அண்டை ஊர்களுக்கு மத்தியில் அமைதி ஏற்படும். அண்டை ஊர்களுக்கு மத்தியில் அமைதி இருந்தால்தான் அண்டை நாடுகளுக்கு மத்தியில் அமைதி ஏற்படும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த அண்டை வீடுகளுக்கு மத்தியிலே அமைதி இல்லை, அண்டை நாடுகளுக்கு மத்தியிலும் அமைதி இல்லை. காரணம் என்ன? இரண்டு அண்டை வீட்டார்களிடத்திலுமே அன்பு இல்லை, இஸ்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் ஒழுக்க முறையான வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த வழிமுறை இல்லை. அது அண்டை வீடாக இருந்தாலும் சரி, அண்டை நாடாக இருந்தாலும் சரி, எப்பொழுது ஒரு அண்டை வீட்டுக்காரன் அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த முறைப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான மூமினே கிடையாது என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரருக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட வேண்டாம், எக்ஸ்ட்ரா பருப்பு போட வேண்டாம், எக்ஸ்ட்ரா கால் கிலோ அரை கிலோ கறி ஆக்க வேண்டாம், குறைந்தபட்சம் நீங்கள் சமைக்கக்கூடிய சால்னாவில கொஞ்சம் தண்ணியை கலந்துக்குங்க அண்டை வீட்டு கொடுப்பதற்காக. இந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய உரிமைகளை ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்? அங்கிருந்து தான் நிம்மதி ஆரம்பமாக வேண்டும், அங்கிருந்து தான் பரஸ்பர புரிந்துணர்வு ஆரம்பமாக வேண்டும், பரஸ்பர சௌஜன்யம் ஆரம்பமாக வேண்டும், அங்கிருந்தான் ஒருவருக்கு மத்தியிலே பரஸ்பர முகப்பத் என்பது ஆரம்பமாக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, அந்த அண்டை வீட்டுக்கு மத்தியிலே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பரஸ்பர அன்பு இல்லாததினால் அது முஸ்லீம் வீடாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத வீடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த பரஸ்பர அன்பு என்பது பரஸ்பர புரிந்துணர்வு என்பது அண்டை வீடுகளுக்கு மத்தியில் இல்லாமல் போனதன் விளைவு இன்று அண்டை நாடுகளுக்கு மத்தியிலும் இந்த குழப்பம் ஏற்பட்டு பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாமல் போய்விட்டது. அண்டை நாடுகளுக்கு மத்தியிலும் இல்லாமல் போய்விட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அண்டை வீடுகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாததினால். அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் பாகிஸ்தானிலே நம்முடைய அண்டை நாடு, அண்டை நாடு என்று சொல்வதை விட நம்முடைய மீடியாக்கள் எல்லாம் அதை ஒரு எதிரி நாடு, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி நாடு, இந்தியாவும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே எதிரிகள் தான், ஒருபோது நண்பர்களாக ஆகிவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படக்கூடிய யூத நஸ்ரானிகளுடைய கைப்பாவையாக இயங்கக்கூடிய இங்குள்ள மீடியாக்கள் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் இந்தியாவும் என்றைக்கும் இவர்கள் ஒருவருக்கொரு எதிரியாகத்தான் இருக்க வேண்டும், என்றைக்கும் ஒருவருக்கொரு சண்டை போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே எதிரி நாட்டை போன்று பாவிக்கக்கூடிய இந்தியாவை பாகிஸ்தான் எதிரி நாடாக பாவிக்கின்றது, பாகிஸ்தான் இந்தியாவை எதிரி நாடாக பாவிக்கின்றது. ஏன்? இரண்டு பேரிடத்திலுமே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை பின்பற்றப்படுவதில்லை. உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கு அல்லாஹ் ரசூல் எப்படிப்பட்ட அற்புதமான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படிப்பட்ட அற்புதமான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அந்த ஒழுக்க முறைகளும் வழிமுறைகளும் இரண்டு நாடுகளுமே பின்பற்றுவதில்லை, இந்தியாவும் பின்பற்றுவதில்லை, பாகிஸ்தானும் பின்பற்றுவதில்லை. காரணம், அதனால் இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே எப்பொழுதும் எளியும் புனையுமாக எதிரியாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவலமான நிலையை பார்க்கின்றோம். அந்த பாகிஸ்தானிலே ஒரு கைதி சௌரப்ஜித் சிங் என்ற ஒரு கைதி சக கைதிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார், கோமா நிலையில் இருந்து நேற்றைய தினம் இறந்து விடுகின்றார். இன்று அவருடைய சடலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது, அவருடைய குடும்பத்தை அடுத்து ஒப்படைக்கப்படுகிறது. இன்று மாலை 2 மணிக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அரசியல் தலைவர் எல்லாம் அந்த சடலத்திற்கு இறுதி மரியாதை செலுத்திய பிறகு அடக்கம் செய்யப்படுகிறது. இன்றைய மீடியாக்களை எடுத்து பார்ப்போம் எனால், பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் பார்ப்போம் எனால், முழுக்க முழுக்க ஆக்கிரமித்திருப்பது இந்த செய்திதான். எந்த அளவுக்கு என்றால் இந்தியாவினுடைய மௌனசாமியாராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் எதற்குமே வாய் திறக்காதவர், இந்த விஷயத்திலே வாயை திறந்து அவர் ஒரு மாவீரன், அவர் ஒரு தியாகி, அப்படி இப்படி அவரை புகழ்ந்து அவருடைய மரணத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். சோகன் இந்த சௌரப்ஜித் சிங் யாரு? 1990 லாகூரிலே பல இடங்களிலே தொடர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு அந்த குண்டு வெடிப்பிலே 15க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு அந்த லாகூர் குண்டு வெடிப்புக்கு மூளையாக திகழ்ந்தவன், மிகப்பெரிய தீவிரவாதியாக திகழ்ந்தவன், குண்டு வெடிப்பு பயங்கரவாதி இந்த சௌரப்ஜி சிங். அவனை கைது செய்து பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றது, விசாரித்து தீர்ப்பளிக்கின்றது. இந்த சௌரப்ஜி சிங் ஒரு பயங்கரவாதி, இவன் லாகூர்ல குண்டு வெடித்து 15 பேருக்கு மேலே சாகுவதற்கு செத்து போவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த சௌரப்ஜி சிங் தான் என்று தீர்ப்பளித்து அவனுக்கு மரண தண்டனை விதிக்கின்றது. மரண தண்டனை எதிர்த்து அவருடைய வக்கீல் அப்பீல் செய்கின்றார் அப்போதைய ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி கருணை மனு நிராகரிக்கின்றார். அவர் மரண தண்டனை குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு இதுவரை சிறையிலேயே இருந்து வந்தார். இதுதான் சௌரப்ஜி சிங்குடைய பேக்ரவுண்ட், பின்புலம். சுருக்கமாக சொல்றதா இருந்தால் ஒரு பயங்கரவாதி. இந்த பயங்கரவாதி இந்தியாவிலிருந்து ஏன் அங்க போனாரு, யார் சொல்லி குண்டு வச்சாரு, அந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம், எவர் பின்புலம் என்றெல்லாம் பார்ப்போமேனால் சகோதரர்களே, இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இரண்டு உளவுத்துறைகள் இயங்குகின்றன. இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் ஐஎஸ்ஐ நாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ், பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இந்தியாவுக்குள் நுழைந்து இந்திய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக குண்டுகள் வைப்பது, தீவிரவாதங்கள் நிகழ்த்துவது, பயங்கரவாத செயலில் ஈடுபடுவது போன்ற காரியங்களை இந்தியர்கள் வைத்தே சாதிப்பது இந்த ஐஎஸ்ஐ உடைய வேலை, இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் என்று. இது பாகிஸ்தான் உளவுத்துறை. இந்தியாவில் பிறந்த ஒரு பச்சை பிள்ளையை கூப்பிட்டு ஐஎஸ்ஐ நாமம் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள், அந்த தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிற பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இங்குள்ள மீடியாக்களும் இங்குள்ள சங் பரிவாரங்களும் ஏற்படுத்தி விட்டார்கள். அத்வானி துணை பிரதமராக இருந்த பொழுது வங்காளதேசத்திலே குண்டு வெடிக்கின்றது, உடனே மீடியாக்களை கூப்பிடுகின்றார் ஐஎஸ்ஐ சதி. உடனே கேரளாவில் குண்டு வெடிக்கிறது, மீடியாக்களை கூப்பிடுகிறார் ஐஎஸ்ஐ சதி. மகாராஷ்டிராவிலே குண்டு வெடிக்கிறது, மீடியாக்களை கூப்பிடுகிறார் ஐஎஸ்ஐ சதி. இப்படி எங்க போனாலும் குண்டு வெடித்தாலும் ஐஎஸ்ஐ சதி, ஐஎஸ்ஐ சதி என்று சொல்லிவிட்டு இது இணையதளத்தில் வந்து ஜோக். இப்படி அத்வானி துணை பிரதமராகவும் இந்தியா பூரா சுத்தி விட்டு எங்க பார்த்தாலும் ஐஎஸ்ஐ சதி, ஐஎஸ்ஐ சதின்னு சொல்லி பேட்டி கொடுத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மனைவி சொன்னாராம், நம்ம மக கர்ப்பமா இருக்கிறான்னு. உடனே சொன்னாராம் ஐஎஸ்ஐ சதி அப்படின்றாராம். அந்த அளவுக்கு அத்வானிக்கு ஐஎஸ்ஐயோ மேனியா என்ற ஒரு நோய் பிடித்திருந்தது. எங்கே எது நடந்தாலும் சரி ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ. அந்த அளவுக்கு இங்குள்ள மீடியாக்களும் இந்த ஐஎஸ்ஐயை பற்றி பிரபலப்படுத்தி விட்டன. ஆனால் இதே போன்ற ஒரு மோசமான உளவுத்துறை இருக்கிறது, அதை பற்றி இங்குள்ள மீடியாக்கள் வாயும் திறக்க மாட்டார்கள், நம்ம யாருக்குமே தெரியாது. அது என்னவென்றால் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய ரா உளவுத்துறை, ஆர்ஏடபிள்யூ, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். இந்த உளவுத்துறை யாருடைய உளவுத்துறை என்றால், 1968 இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட இந்திய உளவுத்துறை தான் ரா உளவுத்துறை. எப்படி ஐஎஸ்ஐ உளவுத்துறை அங்கே இருந்து கொண்டு இங்குள்ளவர்களை மூலச்சலவை செய்து, இல்லை இங்கே ஆளுநரை ஊடுருவி செய்து, இங்கே தீவிரவாத செயல்களை நடத்தி இங்குள்ள இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாழ்படுத்துகிறார்களோ, அதே போன்று இந்த ரா உளவுத்துறை என்ன செய்யும் என்றால், பாகிஸ்தானுக்குள் ஆள் அனுப்பி பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை நடத்தி அங்கு குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தி அங்குள்ள பல பொருளாதாரத்தையும் அங்குள்ள அமைதியையும் கெடுப்பதுதான் இந்த ரா உளவுத்துறையுடைய வேலை. ஆனால் ஐஎஸ்ஐ உளவுத்துறையை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரிந்திருக்குமோ, ரா உளவுத்துறை பற்றி யாருக்குமே நமக்கு தெரியாது. ரா உளவுத்துறை என்பது இந்திரா காந்தியால் அமைக்கப்பட்ட இந்திய உளவுத்துறை, ஐஎஸ்ஐ உளவுத்துறை என்பது பாகிஸ்தான் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட பாகிஸ்தான் உளவுத்துறை. அவ்வளவுதான் வித்தியாசம். இரண்டு உளவுத்துறைகளுமே செய்யக்கூடிய காரணம் என்னவென்றால் சகோதரி, காரியம் என்னவென்றால், இரண்டு நாட்டு அமைதியையும் கெடுக்க வேண்டும். இரண்டு நாட்டு அமைதியையும் கெடுப்பதுதான் இரண்டு உளவுத்துறைகளுடைய வேலை, ரா உளவுத்துறை ஐஎஸ்ஐ உளவுத்துறை. அப்படி அந்த ரா உளவுத்துறையினுடைய கைகூலி தான் இந்த சௌரப்ஜி சிங். இந்த ரா உளவுத்துறையுடைய பேச்சை கேட்டுதான் இந்த சௌரப்ஜி சிங் அங்கே குண்டு வைத்தான். குண்டு வைத்த அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தான். 15க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொள்வதற்கு மூளையாக திகழ்ந்தான். அதனால் அங்குள்ள நீதிமன்ற தீர்ப்பு படி அவன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டான். எப்படி இங்கே அஜ்மல் கசாப் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டானோ அதே போன்று, இங்கே ஒரு அஜ்மல் கசாப் ஐஎஸ்ஐ உளவாளி என்றால், அங்கே ஒரு சௌரப்ஜி சிங் ரா அமைப்பினுடைய உளவாளி, ரா அமைப்பினுடைய கைக்குலி, அவ்வளவுதான். ஆனால் சகோதரர்களே, அஜ்மல் கசாப் தவறு செய்தால் அயோக்கியன் துரோகி கொல்ல வேண்டும், அவனை தீவிச்சு குத்த வேண்டும், அவனை வெட்டணும் குத்தணும். சௌரப்ஜி சிங் தப்பு செஞ்சா அவன் தியாகி, மாவீரன். எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, இன்றைய தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு பஞ்சாப் அரசாங்கம் 3 நாட்களுக்கு அரசு விடுமுறை கொடுத்து அரசு மரியாதையோடு இந்த தீவிரவாதியினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. பச்சின குழந்தைகளை பள்ளி மாணவர்களை கொண்டு வந்து இந்த சௌரப்ஜி போட்டோ, சௌரப்ஜி சிங்குடைய போட்டோவுக்கு மெழுகுவத்தி கொளுத்தி அவனுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. பள்ளி குழந்தைகள் அழைத்து வந்து அவனுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அவனுக்கு செலுத்த அஞ்சலி செலுத்தப்படுகிறது. எதற்காக? அவன் பாகிஸ்தானால் கொல்லப்பட்டான் ஒரே காரணத்திற்காக. அருமைக்குரியவர்களே, என்ன அநியாயம் இது! அஜ்மல் கசாப் ஐஎஸ்ஐ உளவாளியாக தீவிரவாதியாக இருந்து இந்தியாவில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினான் என்றால் அவன் தூக்கு தண்டனை இடப்பட்டதிலே எந்த தவறும் கிடையாது. அதே போன்று சொரப்ஜி சிங் அங்கே அநியாயம் செய்து அவன் அட்டுழியம் செய்து ரா உளவுத்துறையினால் ரா அமைப்பினால் அங்கே கைகூலியாக சென்று அங்கே தூக்கு தண்டனை கைதியாக நியமிக்கப்பட்டான் என்றால் அது அவனுக்குரிய தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும். அவனை போய் தியாகின்னு சொல்றதும் மௌனசாமியாராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் என்னைக்குமே வாய் திறக்காதவர், இன்னைக்கு வாய் திறந்து மாவீரன் தியாகி. என்ன தியாகம் பண்ணா? சுதந்திர போராட்டத்தில் தியாகம் பண்ணா? ராவினுடைய உளவுத்துறையினுடைய ஏஜெண்டாக திகழ்ந்தான். அருமைக்குரியவர்களே, பாகிஸ்தான் அஜ்மல் கசாப்பை இந்திய அரசாங்கம் எப்படி அவசர அவசரமாக தூக்குப்பட்டதோ தூக்கிலிட்டதோ அதே போன்று பாகிஸ்தானும் தூக்கிலிட்டிருக்க வேண்டும் அவனை. அதை விட்டுவிட்டு அந்த நாட்டுடைய கையாளாகத்தனமான அரசியல்வாதிகள், நிலையற்ற அரசியல் தன்மை, எதுக்கும் உருப்படாத அங்குள்ள அரசியல்வாதிகள், அவருடைய பொடுபோக்குத்தனம், அவனை தூக்கிலிடுவதற்கு தைரியம் இல்லாமல் கோழைத்தனமாக சக கைதியை வைத்து அடித்து சாடித்தது என்றால் இது ஒரு மோசமான முன்னுதாரணம், மோசமான கோழைத்தனம், ஆண்மையற்ற தனம், இதில் சந்தேகமே கிடையாது. அதற்காக வேண்டிய அவனை தியாகி என்று கொண்டாடுவது, அரசு மரியாதையோடு அவன் உடலை தகனம் செய்வது, அவனை 3 நாட்கள் அரசு விடுமுறை கொடுப்பது, அவனுக்கு பச்சிளம் குழந்தைகளை வைத்து மலரஞ்சலி செலுத்த வைப்பது, இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது! இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, இங்குள்ள சங் பரிவார்கள் ஏற்படுத்திய மனோநிலை. இல்லை என்றால் இந்தியாவுக்கு பல அண்டை நாடுகள் இருக்கின்றன. இலங்கை இருக்கிறது, சீனா இருக்கின்றது, பாகிஸ்தான் இருக்கிறது, பங்களாதேஷ் இருக்கிறது, பல நாடுகள் இருக்கின்றன அண்டை மாநிலமாக, அண்டை நாடுகளாக. இலங்கையிலே அப்பாவி உயிர்கள் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டன. அப்போல்ல இங்குள்ள மீடியாக்களும் சரி, இங்குள்ள ஆட்சியாளர்களும் சரி, அதை ஒரு அண்டை நாடாகவோ அண்டை நாட்டு பிரச்சனையாக பார்க்கறதே இல்லை. சைனா இப்பொழுது 25 சதுர கிலோமீட்டர் முன்னே வந்து கிட்டத்தட்ட மெட்ராஸுடைய பாதி மெட்ராஸ், சென்னையினுடைய பாதி சென்னையை சைனா ஆக்கிரமித்திருக்கிறது. அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கோ, அப்போது தீவிரவாதம் என்று சொல்வதற்கோ, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று சொல்வதற்கோ இங்குள்ள மீடியாக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ வக்கு இல்லை, திராணி இல்லை. பாகிஸ்தானில் எதன் நிகழ்ந்து விட்டால் மட்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். எதற்காக சொன்னால் பாகிஸ்தானுக்கு வக்காலத்தவங்கதாக அர்த்தம் அல்ல, உலகத்திலேயே ஒரு அயோக்கிய நாடு, ஒரு கேடுகட்ட நிர்வாகம் என்று சொன்னால் பாகிஸ்தானை தான் சொல்லலாம். ஆனால் இங்குள்ள ஆதிக்க சக்திகள், இங்குள்ள சங் பரிவார்கள், இங்குள்ள அரசியல் வியாதிகளையும், இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களையும் எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆளாகிட்டாங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல இருக்கலாம் முஸ்லீம்கள், ஆகவே அவங்க நம்மகிட்ட பிரிஞ்சுட்டு போனவங்க, இங்குள்ள முஸ்லீம்களுக்கு தான் நம்ம பாகிஸ்தான் நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டோம்ல, இவங்க அங்க போக வேண்டியதானே, ஏன் இன்னும் இங்கே உட்காந்து நம்ம கருத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ற இந்த தீவிரவாத சங் பரிவார சிந்தனை, இந்த கருத்து கற்பழிப்பு இங்குள்ள அரசியல்வாதிகள் உள்ளத்திலே புகுத்தப்பட்டு விட்டன, இங்களுடைய மீடியாக்களுடைய மூளைகளுக்கு சலவை செய்யப்பட்டு விட்டன. இல்லை என்றால் பக்கத்தில் சிலோன்ல இருக்க பிரச்சனை இது பெருசா எடுக்க மாட்டாங்க. சைனா 25 கிலோமீட்டர் உள்ள வந்து ஆக்கிரமிச்சிருக்கான், இப்ப சென்னையில பாதி ஆக்கிரமிச்சிருக்கான், வாய் திறக்க மாட்டாங்க, அது எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக ஆகாது. ஆனால் பாகிஸ்தானில் தான் நடந்தா மட்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஏன் பாதிக்கப்படுது? இங்குள்ள முஸ்லீம்கள் பாதிக்கப்படுது, பங்குள்ள முஸ்லீம்கள் பாதிக்கப்பட வேண்டும், மனதளவில் பாதிக்கப்பட வேண்டும். இவர்கள் இன்னொரு பெரிய அவதூறு பிரச்சாரத்தை என்ன பரப்பினார் என்றால், பாத்தீங்களா முஸ்லீம், இங்குள்ள முஸ்லீம்கள்லாம் இந்தியாவுக்கு விசுவாசமாகவே இருக்க மாட்டாங்க, என்னைக்குமே பாகிஸ்தான் தான் விசுவாசமா இருப்பாங்க, பாகிஸ்தான் தான் விசுவாசமா இருப்பாங்க. கிரிக்கெட் நடந்தா கூட பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நடந்தா இந்தியா ஃபெயில் ஆகி தோத்துட்டாண்டா கத்த மாட்டாங்க, ஆனா பாகிஸ்தான்காரருக்கு தோத்துட்டா அப்படியே வருத்தத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க என்ற அவதூறு பிரச்சாரம். அதற்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர்ல சில பைத்தியக்கார ஜனங்கள், உங்களை பைத்தியக்கார விளங்காத கேஸுங்க இருக்கு 4-5 கேஸு, அந்த கேசுகளும் அங்க ஏதோ பாகிஸ்தான் பேர் முஸ்லீம் பேரை பார்த்தோன்னு என்னவோ இவன் மாமன் மச்சா மாதிரி இவனுக்கு அவனுக்காண்டி வரிஞ்சு கட்டிட்டு பேசுறது, அவனுக்காண்டி கை தட்டுறது பைத்தியக்காரத்தனமாக அங்குள்ள ஜனங்கள். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான கிறுக்குத்தனமான விளையாட்டு. அந்த விளையாட்டை சீரியஸாக எடுத்து இங்குள்ள மீடியாக்களும் இங்குள்ள சங் பரிவார தீவிரவாதிகளும் செய்யக்கூடிய அவதூறு பிரச்சாரம் என்ன, இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள். அருமைக்குரியவர்களே, இந்த சங் பரிவார சிந்தனையைத்தான் இந்த உலகத்திலே மீடியாக்களுக்கு மத்தியிலும் அரசியல், இங்குள்ள அரசியல் வியாதிகளுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தி விட்டார்கள். ஏன் சொன்ன எல்லாத்திலையும் பாலிடிக்ஸ், எல்லாத்திலையும் அரசியல். இல்லை என்றால் இந்த சொரப்ஜித் சிங்கை இவ்வளவு பெரிய தியாகி ஆக்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அவர் இறந்தவுடன் அவருடைய மனைவிக்கு போய் ஆறுதல் சொல்வதற்கு எப்ப பார்த்தாலும் இந்துக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யமன் கிரமத்தை இருக்கிறான் அவன் பாசக்கயிரோட சுத்துவான், யார் உயிரை வாங்கினாலும் பாசக்கயிறு போட்டு இழுத்துருவான்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு யமன் எப்ப பார்த்தாலும் தூக்கயிரோட சுத்திட்டு இருக்காரு, சுஷில் குமார் சிண்டே. அந்த சுஷில் குமார் சிண்டே யார் காலத்துல தூக்க மாட்டலாம், யாரை சாவடிக்கலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சுஷில் குமார் சிண்டே உடனடியாக அவர் வீட்டுக்கு போய் மனைவிக்கு ஆறுதல், மகளுக்கு ஆறுதல், சகோதரிக்கு ஆறுதல், ராகுல் காந்தி உடனடியாக போகிறார் ஆறுதல். நான் கேட்கின்றேன், உங்கள் நாட்டை சார்ந்தவன், இந்திய நாட்டை சார்ந்தவன், நமது நாட்டை சார்ந்தவன் ஒரு அந்நிய நாட்டுக்காரனால் தூக்கிலிடப்பட்டான் என்பதற்காக, கொல்லப்பட்டான் என்பதற்காக வீடு தேடி சென்று ஆறுதல் சொல்கிறோமே, நமது நாட்டை சார்ந்த இதே அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட பொழுது அவனுடைய மனைவி ஜனாசாவை பார்ப்பதற்கு கேட்டார்கள், அதை கூட கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு மனம் இல்லையே, ஜனாசாவை கூட கொடுப்பதற்கு மனசில்லை. நாங்கள் தாங்க எங்கே முறைப்படி அடக்கம் பண்ணிக்கிறேன், புருஷனை கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கிறேன், பார்க்க அனுமதிக்கல இந்திய அரசாங்கம். ஆனால் அதே பாகிஸ்தானால் கொல்லப்பட்டான் என்பதற்காக ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதிக்கு ஏற்பாடு என்ன, மலர் அஞ்சலி என்ன, மெழுகுத்தி அஞ்சலி என்ன, உள்துறை அமைச்சர் போவது என்ன, காங்கிரஸ் துணைத் தலைவர் போவது என்ன? அருமைக்குரியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் சங் பரிவாரிகள் ஏற்படுத்திய இந்த கருத்து சிதறல், அல்ல கருத்து கற்பழிப்பு, சிந்தனை தீவிரவாதம். பாகிஸ்தான்காரெல்லாம் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு இங்குள்ள முஸ்லீம் தீவிரவாதிகள் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ற இந்த கருத்து தீவிரவாதத்தின் விளைவுதான் சகோதரர்களே. இந்த இரண்டு உளவுத்துறைகள், பொதுவாக உளவுத்துறைகளுடைய வேலையை என்ன அப்படின்னு சொன்னால், இங்குள்ள ஐஎஸ், இங்குள்ள ரா உளவுத்துறையாக இருக்கட்டும், அங்குள்ள ஐஎஸ்ஐ உளவுத்துறையாக இருக்கட்டும், இந்த உளவுத்துறைகளுடைய வேலையை என்னவென்றால் சகோதரர்களே, அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்களுடைய பிழைப்புக்காக எதை வேணால் செய்ய தயங்க மாட்டார்கள். உதாரணமாக தமிழகத்திலே சில குண்டுவெடிப்புகள் நடந்தன, சில தீவிரவாத செயல்கள் நடந்தன. அந்த நேரத்திலே சில உளவுத்துறைகள் ஸ்பெஷலாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழு, எஸ்ஐடி என்ற பெயரெல்லாம் புது புது குழுக்கள் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டு, அவருடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த காவல்துறை வேலை, மற்ற காவல்துறை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேணா வெயிலில் நின்று அந்த தொப்பியத்துக்கு மாட்டிக்கிட்டு வெயில் நின்று டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதுவங்க வேலை இல்லை, அல்லது விஐபிகள் பாதுகாப்புங்கிற பேரில் வெயில் நின்று கருவாடா காயறாங்க பாருங்க, அந்த போலீஸ் துறை வேலையில் உளவுத்துறையை பொறுத்தவரையில் அவளுக்கு என்னவென்றால் சகோதரர்களே, எந்த வேலையும் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, டியூட்டி டைம் கிடையாது, ஜாலியாக எங்கே வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். சொல்ல போனால் உளவுத்துறைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கும் உளவுத்துறைக்கு செய்யப்படும் செலவுகளுக்கும் இந்திய பட்ஜெட்டில் ஆடிட்டிங்கே கிடையாது, தணிக்கையே கிடையாது. உளவுத்துறைக்கு செய்யப்படக்கூடிய செலவுக்கு இந்திய பட்ஜெட்டில் தணிக்கை கிடையாது, அதற்கு ஆடிட்டிங் கிடையாது, எவ்வளவு செலவு செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால பொதுவாக உளவுத்துறையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு பிரச்சனையை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உளவுத்துறை அமைச்சாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதனால உளவுத்துறை களைச்சிடக்கூடாது, உளவுத்துறை களைச்சிட்டா நம்ம பொழப்பு நாரி போயிடும், மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல போய் நிக்கணும், மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டு விஐபி வரும்போது சல்யூட் அடிச்சு நிக்கணும், அதனால யூனிஃபார்மே இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் சினிமாவுக்கு போகலாம், எந்த நேரத்தில் பார்க்குக்கு போகலாம், எந்த நேரத்தில் மனைவிகளோட எங்களால சுத்திட்டு இருக்கலாம், குழந்தைகளோட சுத்தலாம், அவங்களுக்கு டியூட்டி டைமே கிடையாது. எங்கேயா அந்த மாதிரி சுத்துறதுக்கு வந்த உயர் அதிகாரி பார்த்துட்டு, என்னைய அங்க சுத்திட்டு இருக்கேன்டா சார், ஒரு சஸ்பெக்டட் மென் வந்தான், அவனை ஷேடோவிங் பண்ணி நான் வந்திருக்கிறேன், ஒரு சந்தேகத்திற்குரிய ஆளுங்க வந்தான் சினிமா தியேட்டருக்கு வந்தான், நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறேன், யாருப்பா பாப்பா அந்த தாடி வச்சிருக்கான் வந்தான், அந்த அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அங்க பா யாரோ தாடி உட்கார்ந்திருப்பான் சினிமா தியேட்டர்ல, அந்த அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், அவன் மேல டவுட் இருக்குது எனக்கு. இப்படியே இந்த உளவுத்துறை அரசாங்கத்தினுடைய கஜானாக்களை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த உளவுத்துறை என்ன பண்ணுவான்னு சொன்னால், ஏதாவது அப்பப்போ அவனுக்கு ஒரு தீனி கிடச்சிட்டே இருக்கிறதுக்காண்டி, அரசாங்கத்தை நம்ப வைக்கிறதுக்காண்டி ஏதாவது நாலு பேரை பிடிச்சி பயங்கர ஆயுதங்களுடன் பிடிபட்டார்கள். என்ன ஆயுதம், நாலு பேட்டரி, ரெண்டு முளை ஒயரு, அப்புறம் பல்வளக்கிற டூத்பேஸ்ட்டு, இதெல்லாம் பயங்கர ஆயுதம், பல்வளக்கிற பிரஷ்ஷு, உடம்புக்கு போகிற சோப்பு, இப்படிப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் பிடிபட்டார்கள். அப்பப்போ இந்த பயங்கரவாதிகள் பயங்கர ஆயுதங்களோட பிடிபடுறது உளவுத்துறை எதுக்கான்னு சொன்னால், அரசாங்கம் உளவுத்துறையை கலைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் பெங்களூரில் குண்டு வெடிச்சிருக்குது, இங்குள்ள அப்பாவிகள் முஸ்லீம்கள், இங்குள்ள முஸ்லீம்கள் யார் சொன்னது, உளவுத்துறை கொடுத்த தகவல், என்ன உளவுத்துறை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழகம் இப்போதைக்கு அமைதியாக இருக்கும், கொஞ்ச நாளாக எந்த ப்ராப்ளம் இல்லை, குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு கொலைகளை எல்லாம் ஓரளவு அடங்கி போச்சு, அதனால உளவுத்துறை தேவையில்லை, காவல்துறை தான் தேவைப்படுகின்றது, ஏன்னா காவல்துறையில் உள்ளவங்க பூரா உளவுத்துறைக்கு ஆட்படுறதுனால, காவல்துறைக்கு ஆள் இல்லாதனால செயின் ஸ்னாப்பிங் அதிகமாக நடக்குது, கொள்ளை அதிகமாக நடக்குது, கொலை அதிகமாக நடக்குது, அதனால இனிமேல் உளவுத்துறை தேவையில்லை, காவல்துறை தான் தேவை என்று அரசாங்கம் நினைத்து உளவுத்துறையை கலைத்து விட்டால் நம்முடைய வயிற்றிலே மண் விழுந்து என்பதற்காக அந்த உளவுத்துறையை கவர்மெண்ட் அப்படியே வச்சு காரணம் என்ன, இரண்டு நாட்டுக்குமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் தெரிவதில்லை. பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் வெறும் பேரளவில் தான் முஸ்லீம்கள் என்று தான் பெயர், அவனை சாதாரண ஒரு முனாஃபிக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் ஆட்சியாளர்கள், பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் நயவஞ்சாக கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணம் கூட பாகிஸ்தான் கிடையாது, அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியாளர்கள், அவரிடத்தில் பெயரை தவிர ஒன்றுமே இல்லை இஸ்லாம். அப்படி இருக்கும் அவரிடத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்துகளை எப்படி எதிர்பார்க்க முடியும், அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைகளை எப்படி எதிர்பார்க்க முடியும், அன்புக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அண்டை வீடுகளுடைய உரிமையில் ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள். அண்டை வீடுகளிலிருந்து அமைதி ஆரம்பித்து அது அண்டை நாடுகளுக்குள் அமைதியாக திகழ வேண்டும், அண்டை நாடுகளுக்குள் அமைதியாக நிலவ வேண்டும். அதற்கு காரணம் இங்குள்ள மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். என்றால் இஸ்லாத்தினுடைய நோக்கமே சலாமத், சாந்தி, அமைதி, நிம்மதி, இதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமே. அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த அரசியல் வியாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக, தங்களுடைய லாபங்களுக்காக, தங்களுடைய சுயநலங்களுக்காக இந்த சங் பரிவாருடைய சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு போய் இங்குள்ள மக்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிந்துணர்வையும் கெடுக்கும் விதமாக நடக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இங்குள்ள முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும், அஜ்மல் கசாபாக இருந்தாலும் அவன் தீவிரவாதிதான், சொரப்ஜித் சிங்காக இருந்தாலும் அவன் தீவிரவாதிதான். எல்லா தீவிரவாதியும் தீவிரவாதியாக பாருங்கள், வெறும் முஸ்லீம் என்ற பெயர் வைத்துவிட்டான் என்பதற்காக அவனை தீவிரவாதியாக பார்ப்பதும், அல்லது இந்தியன் என்பதற்காக அவனை தியாகியாக பார்ப்பதும் மிகப்பெரிய அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயங்கள் தலை தூக்கும் அவர்களில் ஒருவருக்கு ஒரு நியாயம், மற்றொருவருக்கு ஒரு நியாயம் என்ற கண்ணோட்டத்தினால் தான் அழிக்கப்பட்டார்கள் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் நம்முடைய கடமை சகோதரர்களே. இல்லை என்றால் இந்த மீடியாக்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரத்திற்கும் இவங்க பண்ணுற அலம்பலுக்கும் பாமர மக்கள் பலியாகி அவர்களும் முஸ்லீம்களை ஏதோ விரோதத்தோடும் ஏதோ விரோத கண்ணோட்டத்தோடும் தான் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எதை எதையெல்லாம் தீர்வாக சொன்னார்களோ அந்த தீர்வுகளை அப்படியே நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக. குறிப்பாக இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மக்களுக்கு மத்தியிலே அரசியல் வியாதிகள், அங்குள்ள அரசியல் வியாதியாக இருக்கட்டும், இங்குள்ள அரசியல் வியாதியாக இருக்கட்டும், அந்த வியாதிகள் எப்படினாலும் வியாதியாக இருந்துட்டு போட்டோம், ரெண்டு உளவுத்துறை சனியன்கள் எப்படி இருந்துட்டு போட்டோம், ரெண்டு நாட்டு மக்களும் சுபிச்சத்தோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ் வாழ வைப்பானாக, இந்த மக்களை நிம்மதியாக அல்லாஹ் வாழ வைப்பானாக. எந்த விதமான அவதூறு பிரச்சாரத்திற்கும் அங்குள்ள மக்களும் சரி இங்குள்ள மக்களும் சரி ஆட்பட்டு விடாமல், எந்த விதமான ஊடகங்களுடைய மீடியாக்களுடைய துர்ப்பிரச்சாரங்களுக்கு ரெண்டு நாட்டு மக்களும் அமைதியாக ஆளாகி விடாமல், ரெண்டு நாட்டு மக்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மார்க்கத்தை குறிப்பாக தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் கொடுத்து மன அமைதியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. பாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி பற்றிய தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வெள்ளிமேடை மக்கா மஸ்ஜித் 822 அண்ணா சாலை சென்னை 2, ஃபோன் 421 41 333.